أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، صلى الله على سيدنا محمد أشرف المرسلين وخاتم النبيين على آله وصحبه الطيبين الطاهرين. يقول النبي صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يفقهه الدين. إذن نحن يعني في الأيام الأخيرة من شهر رمضان المبارك، والليلة إن شاء الله ليلة 27، واعتاد المسلمون أن إحياء هذه الليلة بالقيام والصلاة والذكر، وإن شاء الله يكون هنا يعني كذلك إحياء هذه الليلة يعني حتى الفجر. وقد ذكرنا أنه يعني ليلة القدر قد تكون أي ليلة من رمضان، وقد الأكثر في العشر الأواخر، والأكثر تكون وتراً، إما 21، 23، 25، 27 و29. فمسلمون علاش يعملوا ليلة 27؟ لأنه أكثر الأحيان تكون 27 أو 29، ولكن ليس شرط كما قلنا، لكن عادة حسنة، أنه لأنه الله قال: وافعلوا الخير، أنه يعملوا إحياء ليلة 27، ولو هي يعني ليس بالضرورة تكون ليلة قدر، لكن عادة حسنة، لأنه هذا يدخل في أبواب الخير، وأبواب الخير واسعة. وافعلوا الخير لعلكم تفلحون. نقول هذه هنا نريد يعني شهر رمضان إن شاء الله. إيه لو نيجي 26 السواق لاسلام 27 les musulmans sont invités à faire une commémoration de donc cette nuit-là, parce que souvent l'Eid al-Qadr ça tombe le 27, mais ça peut être n'importe quelle nuit de Ramadan, et le plus souvent c'est dans les 10 dernières nuits, et le plus souvent c'est une nuit impaire, mais ça fait partie des choses de bien de, que les musulmans font la nuit du 27. Donc, ils veillent à faire les actes d'adoration, réciter le Coran, faire la prière, donc évoquer Dieu. Donc, c'est quelque chose de bien. هذا يعني يعني من أفعال الخير. ونحن قد ذكرنا عدة مرات يعني حتى في الدروس السابقة أنه بصفة عامة يعني فعل الخير وإحداث يعني أمور الخير كان يفعلها الصحابة وغيرهم، يعني زيدوا شيء من الخير ولو لم يقله النبي عليه الصلاة والسلام بالنص، مثل سيدنا عمر جمع الناس على صلاة التراويح على قارئ واحد، وبقت عادة. مثل سيدنا عثمان زاد أذان الثاني يوم الجمعة، وقد عاد. كل هذا من الخير. مثل وضع المحراب أين يقف الإمام، كل هذا لم يفعله النبي، وقد عاد حسنة عند المسلمين. إذن حتى قلنا سيدنا عمر جمع المصحف، يعني كان هو عنده فكرة أنه يجمع المصحف في كتاب واحد، ولم يفعله النبي عليه الصلاة والسلام، يعني ما كانش مجموع في كتاب واحد في عهد النبي. إذن كل هذا يدل على أنه الدين يعني في مجال لفعل الخير وزيادة الخير ما دام يوافق الأصل. هذا يعني هذا في الدين الإسلامي. فلا ينظر كما بينا أنه بعض الناس جهال يقول لم يفعله النبي ممنوع لأنه لم يفعله النبي، لا توجد قاعدة أنه شيء لم يفعله النبي يكون ممنوع، هذا ما فيش قاعدة هذه. ما دام يوافق الأصل، أعطينا أمثلة شفت أمثلة كثيرة على أشياء زادها المسلمون ولم ينص عليها النبي عليه الصلاة والسلام. Donc on a dit, de toute façon, on a montré déjà dans les règles précédentes que les musulmans, au fil des années, ils ont rajouté des choses que le prophète n'a pas dit de, textuellement de faire, mais ils ont rajouté, et c'est resté des habitudes de bien. Donc par exemple, Tarawih, c'est l'idée de Sayyidina Omar, de faire un seul imam pour Tarawih, pour tout le monde. Faire deuxième adhan le vendredi, c'est Sayyidina Othman. Il a eu cette idée-là. Faire un lieu aussi un imam, mihrab, c'était rajouté après les compagnons. Rassembler tout le livre là qu'on lit, Mus'haf. À l'époque du prophète, il n'y avait pas comme ça. C'était l'idée de Omar. De rassembler en un seul livre. Et c'est resté une bonne habitude chez les musulmans. Il imprime le livre Mus'haf rassemblé. À l'époque du prophète, il n'y avait pas un seul livre comme ça. Il y avait cette même ordre qui est dans le livre, bien sûr. Mais ce n'était pas un seul livre. C'est séparé. Donc tout ça, ça montre que dans l'islam, la porte est ouverte au bien, tant que ça ne contredit pas les bases. Donc ne pas écouter l'idée ou la parole de certains ignorants qui disent, qui interdisent tout ce que le prophète n'a pas fait. Non, ça c'est pas une règle. On a vu des exemples, beaucoup de choses que le prophète n'a pas fait, les musulmans ils ont rajouté, c'est permis, tant que ça ne contredit pas l'origine. Donc il y a beaucoup d'exemples sur cela. Combien de cités, en fait, il y en a d'autres aussi. Et donc, nous avons dit que dans le temps du Nabi, que ce tertib, dans le Mus'haf, c'est le Wahy. Mais il n'y a pas de kitab. La fikre de Sayyidina Omar, dans le khilaf de Sayyidina Abu Bakr, il y a un kitab, et c'est ce qui شيء حسن زيادة خير ونفع به المسلمين. Donc on a dit l'ordre du Mus'haf là, c'est le prophète qui l'a dit, mais il n'existait pas un seul livre. Omar, à l'époque du califat de Abu Bakr, il a eu cette idée de rassembler dans un seul livre. Et c'était une bonne chose qui a été utile aux musulmans. Ils soient rassemblés en un seul livre. Et donc, هذا بيننا يعني طريق أهل السنة يعني في هذا الأمر. Ça montre la voie des sunnites dans ce sujet-là. Et donc, ذكرنا يعني عن ليلة القدر أفضل يعني خير يعني أفضل الليالي خير من ألف شهر، وفيها نزل القرآن جملة واحدة كما نزل جملة واحدة على يعني في من البيت من اللوح المحفوظ إلى السماء الأولى. وبعد نزل على النبي 23 سنة. ثم ذكرنا أنه قوله تعالى تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، أنه في تلك الليلة الله يطلع ملائكته على شيء من الغيب إلى السنة القابلة. إلى السنة القابلة، أن فلان يولد، فلان يموت، فلان يصير رئيس، فلان يكون حرب هنا كذا، يعني يطيعهم على بعض الغيب. فالملائكة يتحدثون بهذا، فبعض الجن يسمعون، فلهذا تلقى بعض الناس مشعوذين كذا يقول سيحصل كذا، وقد يحصل، هو لا يعلم الغيب، إنما بعض الجن جابوا له الأخبار اللي سمعوه من الملائكة، فهو يستعمل هذا حيلة حتى يوقع الناس في الضلال. يعني المسلم واجب عليه يعتقد أنه لا يعلم الغيب إلا الله. أما بعض الخلق يطلعهم على شيء من الغيب كالملائكة، يعني النبي ذكر أشياء ستحصل في المستقبل، وليس على كل الغيب، بعض الغيب. الله وحده هو يعلم كل شيء. قل لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله. الله وحده يعلم الغيب كله. Donc, on a dit, il est cité que dans le Qadr, Dieu a donné à connaître aux anges quelque chose, une partie de Al-Ghaib, c'est-à-dire des choses qui vont avoir lieu jusqu'à l'année prochaine, comme subsistance, naissance, mort de quelqu'un, etc., telle catastrophe, etc. Ils connaissent donc certaines choses jusqu'à l'année prochaine, de le Qadr de l'année prochaine. Et des fois, les anges parlent de certaines de ces choses-là, et il y a des djinns qui viennent les écouter, des fois, et ils vont rapporter cette information à certains charlatans qui l'utilisent pour égarer les gens, faire croire qu'ils savent les choses cachées. Mais les musulmans, ils doivent croire qu'il n'y a que Dieu qui sait les choses cachées. Donc, certains charlatans, ils disent, par exemple, il va avoir telle chose et puis ça coïncide. C'est que lui, il a eu l'information de certains djinns, mais il ne connaît pas les choses cachées. Il n'y a que Dieu qui sait les choses cachées, et que Dieu qui sait l'avenir. Il sait tout, Dieu. Dieu sait toutes choses avant qu'on arrive. Et sa science ne change pas. Car Dieu fait changer les créatures, lui ne change pas. Allah Ta'ala, ya'lam kulla shay' qabla husulihi. Wa ilmu la yazid wa la yanqus, la yataghayyar. يعلم كل شيء. هذا إذن من العقيدة الإسلامية. هذا الذي لا يعتقد هذا لا يكون مسلم. إذن كل ما يحصل الله يعلمه. إذا إنسان يسأل بعض الناس قلت أنا قد نختار نفعل كذا وقد نقوم نمشي نخرج، أي معناه الله قدر أنك أنت لو فعلت، معناه الله علم أنك يعلم أنك ستريد كذا في لحظة كذا وستفعل كذا، وقدر الله تعالى ذلك، لأنه لا يحصل إلا الأشياء تحصل بعلم الله وتقديره ومشيئته. لا يحصل شيء يعني خلاف معالم الله، مستحيل، لأن الجهل مستحيل عبد الخالق. Donc Dieu sait toutes choses. Tout ce qui arrive c'est selon la science de Dieu, sa volonté, sa prédestination. Rien n'arrive en dehors de la science de Dieu. Tout ce qui arrive, Dieu le sait. Il sait toute chose avant qu'on arrive. إذن كما قلنا ذكرنا عن القرآن يعني تحتاج إلى تفسير أهل العلم لا يفسر إذن برأيه، وورد عن الصحابة، واحد من الصحابة قال كنا ونحن فتيان حذاوره مع النبي فتعلمنا الإيمان قبل أن نتعلم القرآن، ثم تعلمنا القرآن فازددنا به إيمانا. قالوا كنا ونحن فتيان حذاوره مع النبي، يعني قريب البلوغ، فتعلمنا الإيمان قبل القرآن ثم تعلمنا القرآن فازددنا به إيمانا. هكذا الطريقة، كثير الناس يعملوا العكس، تعلم القرآن وهو لم يتعلم الإيمان فيقرأ ويعتقد اعتقادات غير صحيحة، اعتقادات يعني مخالفة لعقيدة الإسلام، لأن يعني القرآن كما نعلم كما قال النبي صلى الله عليه وسلم القرآن إما حجة لك أم عليك، القرآن إما حجة لك أم عليك. إذن فالإنسان يفعل كما فعل الصحابة، علمهم النبي صلى الله عليه وسلم، يتعلم الإيمان الحقيقة قبل يتعلم القرآن، بعد يتعلم قراءة القرآن فيزداد بذلك إيمانا. هكذا الطريقة الصحيحة. Donc il y a un compagnon, il a dit que nous étions jeunes avec le prophète et nous avions appris la foi avant le Coran. Ensuite, nous avons appris le Coran et cela nous a augmenté en foi. Donc ils ont appris d'abord la foi, correct. Après, ils ont appris le Coran. C'est ça la bonne manière. Beaucoup de gens de nos jours, ils apprennent le Coran, ils apprennent pas la foi. Après, ils vont lire, ils vont comprendre des choses de travers. Le prophète, sallallahu alayhi wa sallam, il dit « Le Coran, imma hujjatun laka am alayk » C'est-à-dire, le Coran est une preuve ou pour toi ou contre toi. C'est-à-dire, s'il lit, il va comprendre des choses contraires à la croyance musulmane, ben, ce sera contre lui. Ça, la bonne manière, c'est d'apprendre la foi d'abord, après d'apprendre le Coran. C'est ce qu'il a dit le compagnon. Dans ce hadith, rapporté entre autres par Ibn Majah, d'après un compagnon qui s'appelle Jundub ibn Abdillah. C'est lui qui a dit كنا ونحن فتيان حذاوره مع النبي فتعلمنا الإيمان قبل القرآن ثم تعلمنا القرآن فازددنا به إيمانا. C'est-à-dire, il a dit nous étions jeunes avec le prophète, nous avions appris la foi avant le Coran, ensuite nous avions appris le Coran et cela nous a augmenté en foi. Jundub ibn Abdillah, rawahu al-Imam ibn Majah. Donc c'est ça la bonne manière. Et surtout aussi, ne pas aller voir des soi-disant traductions. Il y en a, la religion, il y en a, ils prennent à la légère. Il va télécharger n'importe quelle application et il va lire la traduction. Comment ça, tu fais confiance à n'importe qui? C'est la religion. Qui a fait cette application? Qui a écrit cette traduction? Déjà, les paroles des savants, tu peux mal les comprendre tout seul. Que dire quelqu'un que tu ne connais même pas? Il y a des gens qui ont écrit un tafsir ou un tarjma. C'est un ilm al-din. Ibn Sirin a dit « Innama hadha al-ilm al-din, fanzuru amman ta'khuduna dinakum » المدين من الثقات. هي لو عندك كتاب عالم قد تفهمه غلط، فما بالك انسان لا تعرفه؟ كيف يعني انسان؟ ليس هكذا، انما العلم بالتعلم. المدين بالتعلم، ليس يشوف كتاب هكا في تفسير او برنامج الهاتف في تفسير، مش هيك المدين. لأنه أي واحد ينجم يكتب، أي واحد الإنسان ينتبه، إذا أمور دنيا إذا بشي يعالج ينتبه ويسأل وكذا، فما بالك أمور الآخرة اللي هي أهم وأولى. Donc la pharmacie pour les questions de cette vie et tout, il fait attention à la redire la religion. Donc il ne demande pas à n'importe qui, il fait attention. La religion voit qui quelqu'un de science à qui il demande. Then, نذكر آية مثال وتفسيرها. نحن ذكرنا عدد آيات يبينوا إنسان يستفيد. قوله تعالى، إذن حكينا عن الله، تكلمنا عن الله وحده يعلم الغيب. قال تعالى عالم الغيب فلا يظهر على غيبه أحدا، يعني الله وحده يعلم الغيب كله، لا يعلم كل الغيب إلا الله. إذن بعد الآية قال تعالى إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا. ما معنى إلا من ارتضى من رسول؟ إذن هنا معنى إلا ليس فيها استثناء، إنما بمعنى لكن من ارتضاه الله من رسول يجعل له رصدا، أي حفظة يحفظونه من بين يديه ومن خلفه من الشياطين. هذا معناه. إذن ليس معناها أن هناك مخلوقات ولو الأنبياء يعلمون الغيب، يعني كل الغيب. إذن لا أحد يشارك الله في صفاته، لا نبي ولا ولي ولا لا أحد. هذا معنى التوحيد، لا أحد يشارك الله في صفاته، فلا يعلم كل الغيب إلا الله. النبي نفسه لا يعلم كل شيء، يعلم ما علمه الله. إذن قل إنما أنا بشر مثلكم يوحى إلي، بشر مخلوق، أفضل البشر أفضل المخلوقات، لا يعلم إلا ما علمه الله ولا يعلم الغيب، يعني كل الغيب يعلم بعض الأشياء التي علمها أمته، علامات الساعة كذا كذا، ذكر بعض الأشياء، لكن متى علامة يعني وقوع الساعة بالتحديد النبي نفسه لا يعلمه. إذن لا يعلم كل الغيب إلا الله سبحانه وتعالى. أما قوله تعالى عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول، بمعنى لكن، ليس معناه أنه الرسل يعلمون يعني كل الغيب، لا. لهذا الإنسان عندما يتعلم الدين والعقيدة يصير يعرف الحدود، وأنه لا يجوز يفسر القرآن برأيه، بل قال الله تعالى فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. إذن هكذا تفسير الآية، إذن عالم الغيب فلا يظهر على غيبه أحد، واضح أنه وحده يعلم كل الغيب. والآية الأخرى معناها ولكن، إذن الله تعالى من ارتضاه الرسل يعني الأنبياء يجعل لهم حفظة يحفظونه من الشياطين، وليس معناها أن الأنبياء يعلمون الغيب مثل الله تعالى، حاشا وكلا. لأنه علاش بعض الناس يقولون يوجد، لأن الرسول قال ستفترق أمتي لبين 70 فرقة كلها في النار، إلا واحدة. قال عليه الصلاة والسلام: ستفترق أمتي إلى بضع، أمتي إلى 74 فرقة، كلها النار إلا واحدة، وهي الجماعة. يعني مذهب الأربعة أهل السنة على العقيدة الصحيحة. هناك فرق منحرفة يقولون أشياء مخالفة، من هؤلاء هناك يدعون التصوف ويقولون والعياذ بالله من الكفر، يقولون أن النبي يعلم مثل الله، وهذا كفر. وهذا الناس يعني يزعمون أنهم مسلمون. فمهم الرد، قد الإنسان يلتقي بناس، هؤلاء يوجد موجود ناس تدعي التصوف وهم جهال، هذا يسمونهم جهالة المتصوف. لأن التصوف الصحيح أمر حسن في الإسلام، التصوف الصحيح المساجد الكبيرة الإسلامية علموا طريقة الجنيد البغدادي، مثل ابن عاشر القرافي. ابن عاشر ماذا يقول؟ ابن عاشر القرافي في مغرب تونس الجزائر حتى الآن يقول: في عقد الأشعري وفقه مالكي وطريقة الجنيد السالكي. يعني العلماء يقرروا التصوف الصحيح اللي هو الزهد وصفاء النفس ويعمل الأشياء مخلص لله تعالى، هذا هو التصوف الصحيح، العمل بالشريعة. أما ناس تلقاه يلبس سنة وكذا يشهد السبحة وجاهل، الشيطان يلعب به. جهالة المتصوفة يعنون اجتماعات، ومثال يبدأون في الذكر ثم يحرفون الذكر، يبدأ يقول الله الله، هنا صحيح، بعد يقول آه آه آه، هذا حرام. هل من هؤلاء جهلة متصوفة؟ الشيطان يركب، يقول له أنت وصلت العالي وكذا، ويبدأ يتفلسف. فمنهم من يقول هذا الكفر، بعضهم يصير يعبد شيخ، وبعضهم يعني ينسبون للنبي صفة من صفات الله، وهذا كفر، لأن الله لا يشاركه أحد في صفة من صفاته، عالم الغيب فلا يظهر على غيبه أحدا، لا يعلم الغيب كله إلا الله، إلا من ارتضى من رسول. معنى قلنا ليس فيه استثناء، ليس معناه أي بعض الرسل يعلمون الغيب في الله، لا ليس هذا معناه. علماء تفسير العربية يعرفون إلا بمعنى لكن، من ارتضى من رسول يجعل له حفظة يحفظونه من الشياطين، هذا معناه. Donc on a expliqué une aya, en fait, عالم الغيب فلا يظهر على غيبه أحدا, c'est-à-dire Dieu il sait toute chose et personne d'autre que Dieu ne sait tout. C'est ça que ça veut dire. Les choses cachées dans leur totalité, Dieu les sait. Mais personne d'autre que lui ne sait cela. Dans la suite de la aya, il est cité إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا. C'est-à-dire ceux que Dieu agrée, les prophètes, Dieu leur donne des anges qui les protègent contre les shayatins. Donc, c'est ça. Ça ne veut pas dire que le verset ne veut pas dire que certains prophètes savent tout. Non, pas du tout. Aucun prophète ne sait toute chose. C'est-à-dire les choses cachées, c'est Dieu qui les sait. Aucune créature ne peut être associée à Dieu dans ses attributs. Ça, c'est de la méfiance. Donc ça, c'est important parce qu'il y a certains groupes égarés, parce qu'on a vu dans le hadith que le prophète, a dit « Ma communauté va se diviser en 73 groupes, tous en enfer, sauf une. » C'est la majorité. Il a dit le prophète. Donc ça, c'est clair. On va dire, ah, pourquoi il y a de différence, pourquoi tout le monde n'est pas pareil, Dieu fait ce qu'il veut. Allah dit, وَلَوْ شَاءَ لَجَعَلَكُمْ أُمَّةً وَاحِدَةً. Dieu nous apprend donc quand même que s'il voulait, tout le monde serait sur la même voie. Mais Dieu n'a pas voulu, il fait ce qu'il veut, bien sûr. Parce qu'il y a des gens, ils parlent trop avec les sentiments, ils disent « Ah, mais pourquoi tout le monde n'est pas pareil? Pourquoi tant de différence ?» Mais Dieu fait ce qu'il veut. Si Dieu voulait, il aurait fait les humains comme les anges. Ils sont tous musulmans, les anges. Mais Dieu a créé des musulmans et des mécréants et des mécréants de toutes sortes. Donc, alors, on a dit, tous en enfer, sauf une, c'est la majorité, c'est les sunnites. Donc, il y a des gens égarés parmi ces gens-là, et des gens qu'on appelle faux soufis. Les faux soufis, c'est des gens, certains d'entre eux, il y a un groupe, par exemple, en Inde, de faux soufis, ils disent que le prophète, il sait tout ce que Dieu sait. Et ça, c'est de la mécréance. Parce que le prophète ne sait pas tout ce que Dieu sait. Parce que personne ne peut être associé à Dieu. Il n'y a que Dieu qui sait tout. Donc, Allah nous apprend dans le Coran, il n'y a que Dieu qui sait tout. Donc le verset, il veut dire, seul Dieu sait les choses cachées dans leur totalité. C'est ça que ça veut dire le verset. On a cité. Et les prophètes, Dieu leur accorde des anges qui les protègent. C'est ça la signification. Donc, parce qu'en arabe, si quelqu'un qui va lire tout seul, il va croire que ça veut dire et certains prophètes, ils peuvent savoir comme Dieu tout. Ça, c'est de la différence. Et que Dieu qui sait tout. Nul n'est associé à Dieu dans ses attributs. Parce que Allah Ta'ala, il sait toute chose. Il sait ce qui a existé, ce qui va exister. Il sait tous les détails qui vont avoir lieu sans fin au paradis. Pour ça, on a dit, on a expliqué plusieurs fois, seul Dieu sait sa réalité. Tu ne veux pas cerner la réalité de Dieu. Allah Ta'ala dit, « Wa la yuhituna bi ilma » يعني, « La tasi ila ma'ifati haqiqati Allah » Il y a un peu de temps, il y a un peu de temps, Allah ya'lam. يعني ما يحدث في الآخرة بلا نهاية يحتار فإذا الإنسان لا يجوز أن يبحث في ذات الله يعتقد اعتقاد صحيح بلا بحث في ذات الله الله يعلم كل شيء هذا واجب عقله donc quelqu'un il essaie pas de réfléchir sur la réalité de Dieu c'est gars. On ne peut pas dire comment Dieu sait les choses qui n'ont pas de fin. Dieu sait les choses qui n'ont pas de fin. Ça s'est confirmé avec la raison. Donc, nul n'est associé à Dieu dans ses attributs. Donc, Dieu sait toutes choses avant qu'on arrive. Et donc, ces gens-là de groupe égaré, ils disent que le prophète, il sait tout. Et les gens, ils n'apprennent pas bien la religion. Ils brûlent les étapes. Il met une djellaba, toujours il a une subha, ils font des réunions, ils font des zikr, après ils déforment le zikr et le shaitan. Quand t'es pas solide, shaitan il vient et te gonfle. Tu peux croire que ça il était très haut niveau, il va t'égarer. Il faut être solide dans la religion, c'est-à-dire maîtriser la croyance et aller par étapes. La croyance c'est le plus important. Donc on a dit que c'est des faux soufis parce que le bon soufi, c'est bien dans l'islam. Le bon soufi, c'est enseigné dans les grandes écoles musulmanes telles que Junayd al-Baghdadi, très connu. Il est cité dans le livre très connu au Maghreb, qui s'appelle Mu'asha. Il dit « Fi aqd al-Ash'ari wa fiqh baliki wa tariqati al-Junayd al-Saliki ». Il dit « J'ai composé ce livre dans la croyance Ash'ari et la fiqh maliki et la voix soufie de Junayd al-Baghdad, qui est un grand soufi, grand savant musulman, pratiquant. Le vrai soufisme en islam, c'est bien en fait. Le vrai soufisme, c'est bien pratiquer la religion. Correctement, être sincère pour Dieu, faire tout pour Dieu. Donc, avoir la pureté, essayer de purifier l'intérieur par l'évocation de Dieu. Le fait d'être sincère pour Dieu, etc., la crainte de Dieu, c'est ça le vrai soufisme, en fait. Si on suit la bonne voie, c'est la voie des quatre grands califes. الصوت الحقيقي هي طريقة الخلفاء الراشدين، الزهد والعمل للآخرة، لاسيتيزم اوفري بور لو دولا، سا لو فري سوفي. Mais les gens, ils brûlent les étapes, ils tombent dans l'égarement. Quoi, sophisme, c'est juste un djellaba, toujours, tu pleures dans un coin, et ils n'apprennent pas la religion correctement, et puis Shaitan, ben, il est là, il travaille. Il dit, ah, ça y est, toi, t'es un niveau, les gens ne comprennent pas, ça y est, toi, un niveau, les gens ne comprennent pas. C'est ça, certains, ils vont même jusqu'à faire des choses aberrantes, et Shaitan le fait croire que il a un niveau qui peut faire ce qu'il veut. Ça, c'est les faux soufis, ils sont dangereux. Donc fais attention. إذن هذا يدلنا على أهمية العلم. النجاة بالعلم، من يريد الله به خيرا يفقهه في الدين. بلاش علم انسان يضيع. وقل ربي زدني علما. Donc ça, ça montre l'importance d'apprendre la religion. Si tu n'apprends pas, tu perds facilement. Tu suis les passions facilement si tu n'apprends pas la religion. C'est ça la bonne voie. وقل ربي زدني علما. Oh Allah, augmente ma connaissance. وقل ربي زدني علما. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. إذن قلنا الله يعلم كل شيء. فما معنى إذن؟ كنا معنى قوله تعالى ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين. إذا إنسان فعل مثل الصحابة، تعلم العقيدة، يقول إيه الله يعلم كل شيء، لا يتعلم، يعتقد اعتقاد صحيح مباشر. أما الذي لم يتعلم العقيدة ويقرأ القرآن مباشر، قد يعتقد أن الله سيتعلم شيئا مثل المخلوق، وهذا كفر، هذا كفر والشرك بالله. يعني لهذا الصحابة تعلموا العقيدة قبل. إذن حتى نعلم المجاهدين منكم والصابرين، ليس معناها الله كان جاهل مش يتعلم يعرف شكون صابر، لا، الله يعلم قبل وجودك أنت بتدخل النار أو الجنة، يعلم أنه عدد النفس الذي ستتنفسه، كم حسنات وكم سيئات ستفعل، يعلم كل شيء الله. لأن ما معنى الآية؟ هذا أساليب اللغة، معناها لنظهر للعباد من هو الصابر من غير الصابر، هذا معناه. ليس معناه الله جاهل سيتعلم، لا، حاشا. هذا معناه ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين. إذن الدنيا امتحان ليظهر الله من هو الطائع من غير الطائع، وليس الله ليتعلم ما كان يجهله، حاشا. مستحيل عقلا. الجهل مستحيل، لأن يعني الجهل نقص. والنقص لا يليق بالخالق. سبحانه. شفت كيفاش علاش الصحابه شفنا في الحديث تعلموا الايمان قبل القران، كثير ناس تعلموا القران قبل الايمان فيقعون في الضلال. احيانا يقرؤون ايه يفهمونها عكس المراد وعكس الصحيح فيضلون. دونك هناك سبيكين ايه ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم الصابرين. كاسكو سافيدي اون دي. Pourquoi les compagnons ils ont appris la foi? Celui qui a appris la foi, il sait, Dieu il sait tout. Dieu il sait combien de secondes tu vas vivre avant que le monde existe. Dieu sait tu vas aller au paradis ou en enfer avant que le monde existe. Dieu sait combien de hasanat tu vas faire dans ta vie, combien de sayyat, combien de pas tu vas faire dans ta vie avant que le monde existe. Celui qui a appris la croyance, ça c'est indiscutable. Indiscutable. Celui qui croit le contraire, il n'est pas musulman. Donc celui qui n'a pas appris, il va lire ce verset, il va croire que Dieu il vous éprouve pour savoir est-ce que vous êtes bon ou mauvais, alors qu'il ne savait pas. Et ça, c'est de la méfiance. Le verset ne veut pas dire Dieu, il ne sait pas, et puis il vous fait un test pour savoir comme un prof, il ne connaît pas ton niveau, il te fait un test pour savoir. Ce moment, c'est un test pour manifester qui est bon, qui est mauvais. Ce n'est pas pour que Dieu apprenne, c'est pour manifester aux gens qui est bon et qui est mauvais. ça que ça veut dire le verset. C'est-à-dire Dieu vous éprouve pour manifester qui est bon parmi vous, qui est mauvais, qui patiente, qui ne patiente pas dans l'obéissance. Mais ça ne veut pas dire Dieu, il ne sait pas, il va apprendre avec un test. Non, pas du tout. Celui qui croit ça, c'est stupide, vraiment. C'est pour ça que les compagnons, ils ont appris avant la foi. Quelqu'un qui n'a pas appris la foi, il va lire, il va comprendre de travers, et donc il s'égare, il n'a pas d'excuse, parce que celui qui ne sait pas, il a appris, il apprend, c'est forcément une créature, il ne peut pas être le créateur du monde. Ça, c'est de l'égarement. Non. Aucun verset ne veut dire que Dieu, il ne sait pas et puis il sait. Ça, c'est impossible. La yujad aya fiha an Allah jahil wa ta'allam hadha mustahil. Okay. Hada ma'na wa lanabluwannakum hatta na'lam al-mujahideen minkum as-sabirin. Ay li yudhhira Allah ta'ala man as-sabir min ghayri as-sabir. نفس الآية ليميز الله الخبيث من الطيب إلى غير ذلك. نفس المعنى كمان. Donc, il y a plusieurs versets qui ont ce même sens proche qui est Dieu vous éprouve dans cette vie pour manifester qui obéit, qui n'obéit pas. Et lui, il sait tout, Dieu, de toute éternité. La science n'a pas de début, n'a pas de fin, il ne change pas. كل صفات الله ليس لها بداية ليس لها نهاية ولا تتغير سبحان الذي يغير ولا يتغير هيك يقول في الإسلام معروفة donc dans les pays musulmans on dit سبحان الذي يغير ولا يتغير Dieu est exempt d'imperfection il fait changer les créatures et lui ne change pas الحمد لله رب العالمين صلى الله على محمد طاهر الأمين اللهم ارزقنا علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين